கண்டே புஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் பாரடி கண்ணே புஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் கேடுதடி மலர் மஞ்சம் சிரிப்புக்கு என்னடி பஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் பைத்தியமே கொஞ்சம் மனசு பாதி கட்டு இடையை பார்த்தவுடன் இருந்த மீதி கட்டு மனிதனான என்னை மடையனாக்கிவிட்டு மறைத்து மூடிவிட்டு முறைத்து பார்ப்பதென்ன உதட்டின் மீது ரெண்டு பழத்தை ஆடவிட்டு உலக இன்பம் தன்னை உருகி ஓடவிட்டு ஓடவிட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அடடா இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடி அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடைந்து விட்டோ மணி தஞ்சம் அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடைந்து விட்டோ மணி தஞ்சம் கேடுதடி மலர் மஞ்சம் சிரிப்புக்கு என்னடி பஞ்சம் பைத்தியமான நெஞ்சம் வாங்குவதை வைத்தியமானது நெஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் வைத்தியமானது நெஞ்சம் வைத்தியம்